ஸ்ட்ராபெரி கண்ணே விண்வெளி பெண்ணே சில்வர் ஸ்பூன் கையோடு பிறந்தவள் நீயே ஒரு ஃப்ரிட்ஜுக்குள் ஆப்பிள் போல் இருந்தவள் நீயே தங்க தட்டில் சோறு பென்ஸ் ஏசி காரு இருந்து நெஞ்சோடு சொல்லாத பாரம் என்ன தனிமை இனிமையாக எளிமை கொடுமையாக உனது கண்ணோடு சொல்லாத சோகம் என்ன ஸ்ட்ராபெரி கண்ணே விண்வெளி பெண்ணே சில்வர் ஸ்பூன் கையோடு பிறந்தவள் நீயே ஒரு ஃப்ரிட்ஜுக்குள் ஆப்பிள் போல் இருந்தவள் நீயே தங்க தட்டில் சோறு பென்ஸ் ஏசி காரு இருந்தும் நெஞ்சோடு சொல்லாத பாரம் என்ன தனிமை இனிமையாக எளிமை கொடுமையாக உனது கண்ணோடு சொல்லாத சோகம் என்ன அழகையும் பேரழகையும் எப்படி மறைத்தால் உன் கற்பனைகள் நற்புதங்களை எப்படி அறிந்தால் பிடிக்குமே வைத்தியம் பார்த்தவா வைத்தியம் பழைய பைத்தியம் பைத்தியம் நாணம் இல்லை உனது வைத்தியம் வைத்தியம் தேவை இல்லை எனது முன்னவர் யாருமே மூடவில்லை என் நெஞ்சில் குழப்பம் இல்லை கணவன் சேவையில் சேவையில் இன்பம் இல்லை மனித சேவையில் சேர்கையில் துன்பம் இல்லை நான் யாருக்கும் பூமியில் பாரமில்லை என் பாதையில் இருளும் இல்லை நேற்று காதல் கண்டு இன்று கணவன் கொண்டு நாளை அடுப்பிலே வெந்திட ஆசை இல்லை முதலில் மாலை சுட்டும் பிறகு விலங்கும் புட்டும் உங்கள் கசமுச கல்யாணம் தேவையில்லை ஐயோ கல்யாணம் வேணாமா ரோட்டமாத்து கண்கள் என்ன கண்ணம் என்ன கண்ணம் தங்கம் பூசிய தாமர கண்ணம் என்ன உதடு என்ன உதடு செர்ரி பழம் போல் சிவந்த உதடு நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ் இட்ஸ் ஓகேமா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம் எனக்கு பெரியதாக படித்தவன் எவனோ உனது மூளை அளவை